నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహత తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్ భగవతోస్య దయైక సింధో రామానుజస్య శరణం ప్రపద్యే రామానుజస్య శరణం ప్రపద్యే ఆచార్య పదమలరే పణిమన మే ఆచార్య పదమలరే పణిమన మే అరువేణం శిరమణియుం భూషణమే ఆచార్య పదమలరే పణిమన మే అరువేణం శిరమణి భూషణమే ఆచార్య పదమలరే పణిమణమే మాసడైందనం మనతై తూస విలకియే మాసడైందనం మనతై తూస విలకియే తేసుడన్యాన ఒళి దీపతేయేత్రి వైతమాసడైంద నమ్మనతై తూస విలకియే తేసుడన్యాన ఒళి దీపతేయేత్రి వైతయాచార్య పదమలరే పణిమణమే అరువేణం శిరమణియుం భూషణమే ఆచార్య పదమలరే పణిమణమే ఏదో వళియు సింద్ర ఎన్నయుం ఇంగళైకు ఆధారం ఇది వెంద్రు நாரணனையே காட்டி ஏதோ வழியில் சென்ற என்னையும் இங்கழைத்து ஆதாரம் துவென்று நாரணனை காட்டி அவன் பாதார விந்தமதை பக்தியுடன் பணி தந்து பாதார பணி தந்து தீராத பிறவி நோயை தீர்த்தெம்மை உய்வித்த பாதார விந்தமதை பக்தியுடன் பணி தந்து தீராத பிறவி நோயை தீர்த்தெம்மை உய்வித்த ஆச்சாரிய பதமலரே பணிமணமே அருவேணம் சிரமணியும் பூஷணமே ஆச்சாரிய பதமலரே பணிமணமே பதின்மார்கள்வார்கள் பாடிய பிரபந்தமதை பாங்காய் ராகத்தாளம் அமைத்த நாத்த முனியை பதின்மார்கள் ஆழ்வார்கள் பாடிய பிரபந்தமதை பாங்காய் ராகத்தாளம் அமைத்த நாத்த முனியை எத்தியாம் ராமானுஜரை கவிவாதி சிம்ஹத்தை எத்தியாம் ராமானுஜரை கவிவாதி சிம்ஹத்தை கதி என்று நீ நினைத்து கை கூப்பி தொழுதே தீயத்தியா ராமானுஜரே. கவிவாதி சிம்ஹத்தை கத்தி என்று நீ நினைத்து கை கூப்பி தொழுதே தீயாச்சாரிய பதமலரே பணிமலமே. அது வேலம் சிரமணியும் பூஷணமே ஆச்சாரிய பதமலரே பணிமலமே நினை மனமே துதி மலமே.